ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரு நாம்னா மஹிம்னா ச சங்கரோ யோ விராஜதே ததியாந்திரி கலந்திரேணு கணாயாஸ்து நமோ நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணுது. குரு நாம்னா மஹிம்னா ச சங்கரோ யோ விராஜதே, எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடையும் சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பிரிவா சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லத பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லத பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியான குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்தனம் ரெண்டும், மனுஷ பிரயத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். நம பார்வதி பதயே ஐஸ்வர்யம் இந்துமூலே ஐகாத்மிய பிரகதி காஞ்சி மத்தியகதம் ஐந்தல் கிஷோரசேகரம் ஐதம்பரியம் சகாஸ்தினிகமானம். அந்த பரதேவத்தினுடைய ஒரு பரதேவத்தையாக ஒரு சக்தியினால்தான் சகல பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிஸ்தி பரிபாலனாதிக சகல லட்சணம் சகல லோகங்கள் சகல காரியங்களும் சாட்சாத் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணியிருக்கிறது அந்த சக்தியினால தான். அதனால் அவருக்கு இருக்கிற அவர் ஐஸ்வர்யம் முழுக்க சாட்சாத் பரதேவத்தை தான் சந்திரமொழீஸ்வருடைய இந்து மொழியினுடைய ஐஸ்வர்யம். இப்போ வேதங்களுடைய தாத்பரியம்னா என்ன அம்பாள்னு சொன்னேன். வேதங்களுடைய தாத்பரியம் வேதாந்தங்கள், வேதாந்தங்கள்லாம் அத்வைதத்தை அத்வைதமான ஒரு தத்துவத்தை சொல்கிறது, ஞானத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாளே. அந்த ஐகாத்மிய பிரகிருதி ஒரே ஆத்மா தான், சகல வஸ்துக்கள்லையும் இருக்குது, எல்லாம் ஒரு வஸ்து தான் அப்படிங்கிறதுனுடைய மூல வேர் சாட்சாத் அம்பாள் தான். அதான் சிச்சக்தின்னு பேர், சாட்சாத் ஞானஸ்வரூபிணின்னு பேர், பிரம்ம வித்யாம்பாள்னு பேர், ஞானாம்பாள்னு பேர், காலஹஸ்தியில் ஞானாம்பாள்னு பேர், சேதாரண்யத்தில் பிரம்ம வித்யாம்பாள்னு பேர். அதனால் ஐகாத்மிய பிரகிருதி ஏக ஆத்மா என்ன அத்வைதாத்மா, அந்த அத்வைதாத்மஸ்வரூபத்தினுடைய மூலம் மூலபூதமான வேர் சாட்சாத் இந்த சந்திரமொழீஸ்வரனுடைய பரம ஐஸ்வர்யமாக இருக்க முடியான பரதேவத். அந்த பரதேவத்தை எங்கே இருக்க, காஞ்சியனுடைய மத்தியத்தில் இருக்க. சகல வேதங்களுடைய தாத்பரியம் சகல வேதங்களுடைய தாத்பரியமாகவும் அத்வைத ஸ்வரூபிணி அத்வைத ஞான ஸ்வரூபிணியாகவும், அத்வைத ஞானமே ஒரு தாயாராக ஒரு வடிவெடுத்துன்னு வந்தால் அப்படியோ மாதாவாக வடிவெடுத்தோம் பேர்பட மாதா சற்றா ஜெகத்துக்கெல்லாம் மூலமான பரமேஸ்வரன் இருக்கானே அவனுடைய பரமேஸ்வரியம் அம்பாள். ஐஸ்வர்யம் இந்து மூலேக ஐகாத்ம பிரகிருதி காஞ்சி மத்தியகதம் ஐந்தவ கிஷோர சேகரம். பரமேஸ்வரனுக்கும் இந்து மூலின்னு சொல்லியாச்சு, அம்பாளுக்கும் அதே மாதிரி சிரஸ்ல சந்திரகலை. அம்பாளுக்கு துர்கையாக இருக்கிற காலத்தில் நாம் அநேக கோவிலில் துர்கா அம்பாள் சன்னிதி பார்த்தோம்னா அந்த இடத்துல சங்கச்சக்கரம் இருக்கும். அந்த சங்கச்சக்கரம் பிறந்தாத்து அடையாளம், மகாவிஷ்ணுடைய அடையாளம் சங்கச்சக்கரம், சிரசில சந்திரகலை அம்பாளுக்கு சொல்லியிருக்கு. அது சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஒரு சின்னம். அது இந்த மாதிரி சங்கச்சக்கரம் சிரசில சந்திரகலை ரெண்டும் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய சின்னம். பிறந்தாத்து இருக்கக்கூடிய அண்ணா நாராயண் நாராயணியானத்தினால நாராயணுடைய சின்னம். இது ரெண்டும் பரதேவத்துக்கு இருக்கு. அப்பேற்பட்ட பரதேவத்தை காஞ்சி மத்தியத்தில் சகல லோகத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு பிரகாஷ்டிருக்காருங்கிற ஒரு தத்துவத்தை அந்த பிறவி உமையாக இருந்தால் நூறு முதல் நூறு ஸ்லோகத்தில் மத்தியில் பரமதாத்திரியமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்க. ஐஸ்வர்யம் இந்து மூலேக ஐகாத்மிய பிரகிருதி காஞ்சி மத்தியகதம் ஐந்தவ கிஷோரசேகரம் ஐதம்பரியம் சிகாஸ்தினிகமானம். எப்பவும் அம்பிகையை நாம் ஸ்மரிக்கணும். இந்த மாதிரி புண்ணியகாலங்களில் விசேஷமாக ஸ்மரித்து அந்த அனுகிரகத்தை நாம் பெறணும். சகல விருதங்களும் நிவர்த்தி அடைஞ்சு சகல க்ஷேமங்களும் நமக்கு உண்டாகும். நம பார்வதி பதயே கோவிந்த நாம கீர்த்தனம்.